அவருக்கும் பிறந்தான், உபவருக்கும் பிறந்தான், உபவருக்கும் பிறந்தார் காந்தர்வனாய், உபவருக்கும் பிறந்தான் அவம் மகதி உபவருக்கம் பிறந்தவம் மகதேனும் யாழ இசலை தூதித்தான், உபவருக்கம் பிறந்தவம் மகதேனும் யாழ இசலை தூதித்தான், உபவருக்கம் மயில் கொண்டோரு அந்த வேள்வியில் மங்கை உறுத்தி கண்டாள் மயில் கொண்டவனும் வீழ்ந்தான். சரி கபகரி கந்தர்வனும் வீழ்ந்தான். Mm-hmm. Thank you. தேவ இந்திரன் மோகம் கொண்ட நகல்யாவிடம் இந்திரன் மோகம் கொண்ட நகல்யாவிடம் இந்திரன் மோகம் கொண்ட மா மூடனே கெடுவான் கேடு நினைப்பான்